Dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dirana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dirana. கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே. பசுவினிலே பாலாகும் நீரே, தாயருகே சேயாகி தலைவனிடம் பாயாகி சேயருகே தாயாகும் பெண்ணே. பூங்குயிலே பூங்குயிலே பெண்ணு மாறும் வடிவம் மாறக்கூடும். நீர் நினைத்தால் பெண் நினைத்தால் கரைகள் யாவும் கரைந்து போகக்கூடும். நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே அடி நீயும் பெண்தானே. ஒன்றா இரண்டா காரணம் நூறு கேட்டால் சொல்வேனே நீ கேட்டால் சொல்வேனே. தீம் தரன தீம் தரன தீம் தரன தீம் தரன தீரன.